வழங்கும் மக்கள் நடுவே நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். வழக்கம் போலவே இன்றும் உங்களை சந்திப்பதற்காக சி த்ரீ ஜி செல்வமலர் உடன் இருக்கின்றார். வணக்கம் செல்வமலர், எப்படி இருக்கீங்க? வணக்கம் பொன், நல்லா இருக்கேன். ஆக செல்வமலர், இன்றைக்கு நாம ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பை ஒட்டி பேச போகின்றோம். அதாவது இப்பொழுதுள்ள திரைப்பாடல்கள், திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லும் போது குறிப்பாக பின்தங்கிய மாணவர்களை அதிகம் தாக்கக்கூடியதாக இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கின்றது. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்பொழுது காலகட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய பாடல்கள் ரொம்ப ஒரு ஈர்க்கும் தன்மை கொண்டதாக இருக்கின்றது. அவர்கள் அனைவரும் முணுமுணுக்கும் வகையில் இப்பொழுது இருக்கின்றது. ஆக அந்த திரைப்படங்கள், திரைப்பட பாடல்கள் எந்த மாதிரியான விளைவுகளை, தாக்கங்களை வந்து இந்த பின்தங்கிய மாணவர்களுக்கு ஏற்படுத்துகின்றன, அதை பற்றி தான் நாம் பேச போகின்றோம். குறிப்பாக பிள்ளைகளுக்கு, மாணவர்களுக்கு பிடிக்காது, ஆனால் பெற்றோர்கள் நிச்சயமாக நீங்களும் கேட்க வேண்டும். உங்களுடைய பங்கு மிக மிக முக்கியமான பங்கு. நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து எப்படி கண்காணிக்கணும், ஒரு சில வழிமுறைகளையும் இன்றைக்கு நாம இந்த நிகழ்ச்சியில பேச போகின்றோம் இல்லையா செல்வமலர். ஆக திரைப்படங்கள், திரைப்பட பாடல்கள் என்று சொல்லும் போது அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது இல்லையா? பின்தங்கிய மாணவர்களுடைய பிரச்சனை வந்து இந்த பாத்தீங்கன்னா மூணாம் மாசத்துல நம்ம நிறைய நிகழ்ச்சிகளை கொடுத்திருந்தோம் நேயர்களுக்கு. ஒவ்வொரு வாரமும் இந்த பெற்றோர்களுடைய பங்கு எப்படி இருக்குது, பின்தங்கிய மாணவர்களுடைய ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க, இடைநிலை பள்ளியில இருக்கிற ஆசிரியர்கள், தொடக்கநிலை பள்ளியில இருக்கிற ஆசிரியர்கள், அதுக்கப்புறம் வந்து காவல்துறையினரோட பார்வையில வந்து பின்தங்கிய மாணவர்களை எந்த அளவுக்கு அவங்க குற்ற செயல்கள் எல்லாம் ஈடுபடுறாங்க, அதை பத்தி எல்லாம் நம்ம நிறைய பேசியிருந்தோம். சோ இப்ப இன்னொரு பகுதி என்னன்னா, ஆக்சுவலி இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம பேச வேண்டியது. இதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சோன்னா அதுக்கு அப்புறம் வந்து அட்லீஸ்ட் ஒரு தீர்வு காணலாம்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த வாரம் வந்து என்ன நினைச்சோன்னா, நீங்க சொன்னீங்கல்ல முதல்ல அந்த சினிமாவுடைய தாக்கல் அப்படின்னா, இந்த திரைப்படங்கள்ல வர்ற பாடல்கள், அதே சமயத்துல இந்த வெட்டுக்குத்து காட்சிகள் இருக்கு, அப்புறம் இந்த காதல் காட்சிகள், சம்டைம்ஸ் சில நேரங்கள்ல வந்து இந்த பெற்றோர்களை எப்படி அவங்க வந்து பெற்றோர்கள் பிள்ளைங்களுக்கும் இடையில நடக்கிற அந்த சில கம்யூனிகேஷன் சொல்லுவாங்களா அவங்களுடைய இது, அப்புறம் வில்லனோட ரோல் என்ன, அப்ப ஹீரோவுடைய ரோல் என்ன, இதுல வந்து நிறைய பேர் கேள்வி கேட்கலாம். அப்ப இது ஆங்கில படங்கள்ல எல்லாம் இல்லையா, ஆங்கில படத்தை பார்த்தா மட்டும் பிள்ளைங்க கெட்டு போக மாட்டாங்களா, இது மாதிரியும் பல பேர் கேட்பாங்க. பாருங்க, ஆங்கில படத்துல வந்து அங்க வந்து சில நேரங்கள்ல வந்து நம்ம பார்ப்போம், ஆனா நம்மளோட புத்திக்கு வந்து நம்மளுக்கு எட்டாத ஒரு விஷயத்தை வந்து அவங்க காமிப்பாங்க. அது என்ன சிலவங்க சொல்லுவாங்க, இது என்ன நடக்காத ஒரு விஷயத்தை காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஜுராசிக் பார்க் எடுத்துக்கும், இல்லாட்டி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போல படங்கள்லாம், டிரான்ஸ்ஃபார்மர், ஏலியன், இந்த மாதிரி படம்லாம் நம்மளுக்கு ஏன் பிடிக்குது, ஏன் அப்பயும் வந்து கூட்டம் நிறையறாங்க. அங்க வந்து இந்த கற்பழிப்பு காட்சியோ அல்லது வந்து காதல் காட்சியோ இதெல்லாம் அவ்வளவு இருக்காது பாருங்க. ஆனா இருந்தாலும் முக்கியத்துவம் வந்து அந்த டெக்னாலஜிக்கு கொடுப்பாங்க. அப்ப என்ன, இந்த ரோபாட் உண்மையிலேயே மூவ் பண்ணுது, அப்ப அதெல்லாம் பார்க்க நம்மளுக்கு பிடிக்குது. ஓ, இது பண்ண முடியாத ஒண்ணு வந்து நம்ம கிட்ட காமிக்கிறாங்க. ஒரு எரிமலை வெடிக்கிற மாதிரி அப்படியே உண்மையிலே மாதிரி இருக்குது, இல்ல உலகம் அழியறது அப்படியே காமிக்கிறாங்க. ஆனா இதே வந்து இந்த தமிழ் படங்கள் அப்படின்னு சொல்லும் போது அதே சூழல் தான். அம்மா அழுவாங்க, அப்பா அம்மாவுக்கு சண்டை, வீட்டுல அதே பிரச்சனை, அதே ஒரு வந்து கதைகள் தான். அது தமிழ் சினிமா அப்படின்னு சொன்னவே சொல்லுவாங்க இல்லையா, அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு. அத கற்பனா சக்திகள் கொண்ட அந்த வினோத உலகமோ, அந்த வினோத சிந்தனைகளோ வந்து இந்த கற்பனை திறன்கள் அப்படின்னு சொன்னும்போது ஆங்கில படங்கள்ல கொஞ்சம் அதிகமாவே இருக்கின்றது. ஆனா அந்த தமிழ் படங்கள்ல கொஞ்சம் அதனுடைய வரவு வருகை அப்படின்றது கொஞ்சம் குறவுதான். அதேதான். அப்ப என்ன பண்றாங்கன்னா, இவங்க அவங்கள அந்த ஆங்கில படங்களை பார்க்கும்போது இந்த பின்தங்கிய மாணவர்களும் சரி, அப்ப அவங்க கனெக்ட் பண்ண முடியாது தெரியுங்களா. ஏன்னா எங்க வீட்டுல நடக்காத ஒண்ணு அங்க நடந்துட்டு இருக்கு, ஒரு உலகம் அழியுதுன்னா இப்படி இந்த, அப்ப நம்ம மைண்ட்ல என்ன வரும்னா, இப்படி இப்படி படம் எடுத்திருக்காங்க, பட்டுனாதான் வரும். அதான் சொல்லுவோம், ஆங்கில படம் அப்படின்னு சொன்னாவே நான் சொன்னது போலவே அந்த கற்பனை சக்திகளுக்கு, அந்த கற்பனை வளத்துக்கு தான் ரொம்ப வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதாவது லாஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியுமா, இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அப்படின்றதுக்கு வந்து அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ரொம்ப இமேஜினேஷன், கிரியேட்டிவிட்டி. அப்ப பார்த்தோட நானும் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு பட்டுன்னு வரும். இப்ப பாருங்க, நிறைய பேர் வந்து பிலிமிங் போறாங்கல்ல, இந்த வீடியோ ப்ராட்காஸ்டிங் எல்லாம் படிக்கணும்னு ஆசைப்படுற மாணவர்களை கேட்டீங்கன்னா ஆடியோ இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. அதாவது இந்த பிஏ சிஸ்டம் ஹேண்டில் பண்றது, மைக், இவங்க எல்லாம் கேட்டீங்கன்னா ஏன் இந்த ஆர்வம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி படத்தை பார்த்துதான் சம்டைம்ஸ் சொல்லுவாங்க. இந்த படிப்படம் இப்ப கமல்ஹாசன் பாருங்க, இந்தியாவில வந்து அவர் ஒரு பெரிய ஃபேமஸான ஆக்டர், ஆனா இருந்தாலும் ஏன் வந்து நிறைய கொடுக்கணும் நிறைய கொடுக்கணும்னு பாக்குறாருன்னா, அங்க ஆங்கில படங்களை வந்து அவருக்கு அந்த தமிழ் படத்தை அங்க அந்த அளவுக்கு கொண்டு போனோம் அப்படின்னு அவர் கொண்டு போறதுனாலதான் இந்த தசாவதாரம் இந்த மாதிரி ஒரு படங்கள்லாம் வந்துச்சு. ஆனா இருந்தாலும் அந்த ஒரு மக்களுடைய தேவை என்னன்னா, ஏதாவது ஒரு காதல் காட்சி இருக்கணும், அதுல ஏதாவது ஒரு பாட்டு வரணும், அப்பதான் வந்து நாங்க ஏத்துக்குவோம், இல்லன்னா நாங்க தியேட்டருக்கு போக மாட்டோம். அதனாலதான் அவர் அந்த காட்சி அந்த படத்திலயும் அசின் கூட ஒரு காதல் காட்சியை வந்து அவர் படமா காமிச்சாரு. ஆனா ஆக்சுவலி பாயிண்ட் என்னன்னா, அங்க வந்து சுனாமியோட இதை வந்து அழகா காமிச்சிருந்தாங்க. அது ஒரு புதுமையான அறிவியல் ரீதியில வந்து எப்பேற்பட்ட மாற்றங்கள்லாம் ஏற்படும், விளைவுகள்லாம் ஏற்படும் அப்படின்றத வந்து ரொம்ப அழகா படம் பிடித்து காட்டிய படம் தான் வந்து தசாவதாரம் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் கூட நீங்க சொன்னது போல அந்த காதல் காட்சி இல்லை அப்படின்னு சொன்னா அந்த படம் நிச்சயமா ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்காது. ஏன்னா முழுக்க முழுக்க அதையே வந்து அந்த நம்முடைய மக்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதையே முழுக்க முழுக்க பாத்துக்கொண்டிருக்க அவங்களால வந்து முடியாது. அதே போல காதல் காட்சிகள் அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமா அதுக்கு ஒரு பாட்டு வேணும். அந்த பாட்டுல வந்து நிச்சயமா ஒரு 10-15 பேர் பின்னாடி வந்து டான்ஸ் ஆடணும், அதாவது நடனம் ஆடணும். அதுதான் வந்து வழி வழியா வந்து அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மனப்பக்குவம். ஆமா, என்ன கேட்டீங்கன்னா அது அந்த சிந்தனை மாற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அடிப்படையை என்ன சொல்லுவேன்னா வீட்டுலதான். இப்ப பாருங்க, என்கிட்ட கேட்டீங்கன்னா ஒரு தொலைக்காட்சி வீட்டுல இருக்கணுமா இல்லையா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருது. அப்ப சிலவங்க சொல்லுவாங்க, ஒரு காலத்துல சொல்லுவாங்க, இல்ல தொலைக்காட்சி வீட்டுல இருந்தா தான் நம்மளுக்கு நிறைய தகவல் வரும், நம்ம வந்து கிணத்து தவளையா இருக்க முடியாது, வெளியே என்ன நடக்குது அப்படின்ட்டு நம்மளுக்கு கொண்டு வரதே இந்த தொலைக்காட்சி மூலமா தான். முந்தையெல்லாம் வந்து நம்மளுக்கு நிகழ்ச்சி வந்துகிட்டு இருக்கும், இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அது என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்டா போயிருச்சு. அப்ப உண்மையிலேயே அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறத நீங்க எடுக்கிறீங்களா, இல்லாத இன்ஃபர்மேஷன் கிடைக்காத பல நிகழ்ச்சிகளை பாத்துட்டு இருக்கீங்களா, அது இன்னொரு கேள்வி. அப்ப என்ன பண்ண, இப்ப டிஸ்கவரி சேனல்லாம் இருக்குது, இங்க வந்து இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைக்குது, ஆனா எத்தனை பேர் இதெல்லாம் பாக்குறாங்க? ஓகே, செய்தி வருது, அந்த நாட்டுல என்ன நடக்குது, இந்த நாட்டுல என்ன நடக்குது, உலக செய்திகள், அதை ஏன் பார்க்க மாட்டாங்க? அப்ப அதெல்லாம் தகவல் கிடைக்குதுங்களே, அப்ப அந்த தகவல் வந்து தொலைக்காட்சி மூலமா தான் அந்த தகவல் கிடைக்கும்னு இல்லன்னு ஆயிடுச்சு இப்போ. பிகாஸ் இன்டர்நெட் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும், நீங்க தட்டுங்க, இணையதளம் மூலமா உங்களுக்கு நிறைய தகவல்கள் உங்களுக்கு வந்து சேர்ந்துருது. இப்ப ஏங்கிட்ட கேட்டீங்கன்னா வீட்டுல தொலைக்காட்சி இருக்கணும்னு அவசியமே இல்லை. என்ன கேட்டீங்கன்னா ஏன் சொல்லுங்க, ஒண்ணு வந்து அது ஒரு பக்கத்து இருக்கலாம், வீட்டுல இருக்கோ இல்லையோ சொல்ல மலர், ஆனா இப்பொழுது வாகனங்கள்ல அதிகமாக தொலைக்காட்சிகள் நிறையவே இருக்கு. இப்ப அது ஒரு இதாயிருச்சு. அப்ப பாருங்க, இன்னும் ஏன் வந்து கார்ல வைக்கும், அது ஒரு கிளாமர் ஆயிடுச்சு. ஏன் தெரியுங்களா, நம்ம வந்து ஆதி காலத்திலே நம்ம இந்த இசைக்கு இந்த கலைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டோம். பாருங்க, ஒரு கோயிலுக்கு போனோம்னா ஒரு திருமுறை பாடுவாங்க, திருமுறையில நம்மளுக்கு அந்த இசை ஆர்வம் வரும். சரி, திருமுறையை கேட்கறாங்களா, கேட்டுட்டு ஓகே, அதோட வந்து அந்த வழியில வந்து அவங்க நன்னறியோட அப்படியே புகுத்திட்டு சில நல்ல காரியங்களை பண்ணிட்டு போயிருவாங்க. ஆனா இப்ப வீட்டுல அடிப்படை என்ன ஆகும்னா, அவங்க அம்மா வந்து பாட்டு கேட்பாங்க, வானொலி பெட்டியை தட்டிட்டு பாட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, அதே சமயத்துல வந்து அந்த படம் வெளியே வரும். படம் வெளியே வரும்போது அந்த பாட்டு வந்து டிவியில காமிப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமா தொலைக்காட்சியில காமிக்கிறாங்க. காமிச்சுட்டு ஐயோ இது என்ன ரொம்ப நல்லா இருக்குது அந்த பாட்டு. சில நேரங்கள் வந்து இந்த ஏன் நம்மளுக்கு வந்து இந்த பாட்டு பிடிக்கல, ஏன் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி மியூசிக் வர பீட் வர பாட்டு பிடிக்குது, தன்னால ஏன் கை காலெல்லாம் ஆடுது, ஃப்ரீக்குவன்சி என்ன கேட்டீங்க, ஏன் தெரியுங்களா, இப்ப நம்ம ஒரு இளையராஜா பாட்டை கேட்கறோம், ஏன் நம்மளுக்கு அழுகு வருது, நம்மளுடைய மைண்ட் செட், நம்மளோட சோல், அந்த ஃப்ரீக்குவன்சி தெரியுங்களா இருக்குது, அது வந்து கொனெக்ட் பண்ணும் தெரியுங்களா. அதனாலதான் இந்த வயலின், இந்த கிட்டார், இந்த மாதிரி இசையெல்லாம் கேட்டா நம்மளுக்கு வந்து வியாதி கியூர் ஆகும்ன்றாங்க, வியாதி கியூர் ஆகும்ன்றாங்க. சில நேரங்களில் சொல்லுவாங்க, உங்களை அறியாமே உங்களுக்கு அந்த அமைதி கிடைக்கும். சில நேரங்களில் வயலின் மியூசிக் கேட்டாலே நம்மள அறியாம நம்ம கண்ணில் தண்ணி ஊத்தோம், அது வந்து உண்மையிலே உங்களை உருக செய்யும் பாருங்க, அந்த உங்களோட ஆன்மாவை வந்து உருக செய்யும். அப்ப ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்கு, ஏன் ஃப்ரீக்குவன்சி இந்த பாட்டு கொத்து வருது, மேபி ஒரு பழைய பாட்டு எடுத்துக்கோங்க, மயக்கமா கலக்கமா அந்த பாட்டை கேட்கறாங்க. அப்ப என்ன பண்ணிருவாங்க, பட்டுன்னு அவர் ஒரு 40-50 வயசுல இருக்கிற ஒரு ஆளா இருந்தாருன்னா அந்த பாட்டை அவர் கொனெக்ட் பண்ணிடுவாரு. ஏன் தெரியுங்களா, ஓ நான் வாழ்ந்து முடிச்சுட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்கு, அப்போ அவர் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு அமைதி நிலைக்கு வந்துருவாரு. ஆனா இதே பாட்டை நம்ம பின்தங்கிய மாணவர்கள் 17-18 வயசு பையன் கிட்ட போயிட்டு அதே அப்பா வந்து பாட்டை கேளுற நல்ல பாட்டு அப்படின்னு சொன்னா கேப்பாருங்களா, நிச்சயமா கேட்க மாட்டாங்க, ஏன்னா அந்த ஃப்ரீக்குவன்சி ஒத்து வரல. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, பீட் இருக்கணும், ஏதாவது ஒரு ஹாட்டான பாட்டா இருக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடலா இருக்கணும். ஆமா, அந்த பின்தங்கிய மாணவர்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு வந்து அந்த விறுவிறுப்பு சுறுசுறுப்பு கை காலெல்லாம் ஆட்டம் போடுற அளவுக்கு இருக்கிற பாடல்கள் தான் ரொம்ப பிடிக்கும். அதே சமயம் அந்த காதலை உணர்த்தக்கூடிய மெலிசையான பாடல்களையும் அவங்கள வந்து ரொம்ப ஈர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக நிறைய விஷயங்களை பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறோம். குறிப்பாக இந்த திரைப்படங்கள் திரைப்பாடல்கள் எந்த அளவுக்கு மாணவர்களை பின்தங்கிய மாணவர்களை பாதிக்கின்றது, என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்துகின்றது அப்படின்றத பத்தி நிறைய பேச போறோம். நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள், அடுத்து நாம ஒரு பாடலை கேட்கவிருக்கிறோம். இப்பொழுது இளைஞர்கள் மத்தியில ரொம்பவும் பிரபலமா புகழ் பெற்றிருக்கக்கூடிய பாடல் தான் அந்த பாடல், என் உச்சி மண்டையில சுருங்குது, ஒன்னா வாக்கையில கிருங்குது. நல்ல வரிகள், அப்படியே என்ன சொல்லுவாங்க, தேடி எடுத்தாலும் கிடைக்காத வரிகள் அப்படின்னு சொல்லலாம். ஆக செல்வ மலர், இது போன்ற பாடல்கள் தான் இப்போதுள்ள இளைஞர்களை வந்து ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லலாம். இந்த பாட்டு கேட்டோட லவ் வந்துரும், இது நான் அடிச்சு சொல்ல, ஒன்னு லவ் வந்துரும், ரெண்டாவது வந்து என்ன ஆயிரும்னா ஒன்னு சண்டை வரும், ஏன் எனக்கு நான் ஆசைப்பட்ட பொண்ண நீ லவ் பண்ற. சோ இது வந்து ஸ்கூல்ல நடக்கும், ஆனா இது வந்து நம்ம இதெல்லாம் ஒழிச்சு வச்சு நம்ம என்ன பண்ண போறோம். ஆனா உண்மை இதுதான், இந்த மாதிரி பாடல்களை கேட்கறதுனால இது வந்து பாட்டு இசை அமைக்கிறவங்களும் சரி பாட்டு எழுதுறவங்க அவங்க மேல எந்த ஒரு குறையுமே இல்ல. இது எப்படி தெரியுமா இருக்கு, அவங்க போட்டுட்டாங்க அவங்க பாட்டை நீங்க ஏன் கேக்குறீங்க, அடுத்த கேள்வி அதுதானே. பெற்றோர்கள் வந்து நினைக்கலாம் இந்த பாட்டை கேட்டு என் பிள்ளை கெட்டு போறானா, இது பாடல் தானே கேட்டுட்டு அப்படி போறது தானே அப்படின்னு அவங்க நினைக்கலாம். அது தவறு. அது என்ன சொல்றாங்கன்னா, பெற்றோர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி பாட்டு என்ன பாட்டு எழுதுறாங்க அப்படின்றாங்க. என் கேள்வி என்னன்னா, உங்களுடைய மகன் வந்து உங்க மகனோ இல்ல மகளோ ஏன் இந்த பாட்டை கேட்டு போறாங்க, ஏன் வந்து தேடி ஏன் வந்து அவங்க மனசுல ஏன் வந்து இந்த பாட்டை தான் கேட்கணும்னு அவங்க ரேடியோ தட்டுறாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி பெற்றோர்கள் என்ன பண்ண வேணும், என்ன என்ன பண்ணிருக்கணும். இப்ப என்ன கேட்டீங்கன்னா, நான் வந்து 80களில் வெளிவந்த பாடல்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா அந்த பாட்டை தட்டா என் தம்பிக்கு கேட்க பிடிக்காது. ஏன் சொன்னா அவரு அந்த டைம்ல வந்து அவர் வந்து வெளியே இருந்துட்டாரு, நிறைய நண்பர்களோட பழகிட்டாரு. அப்ப நண்பர்கள் என்ன பண்றாரு, ஏ புது பாட்டு வந்திருக்கு கேளுன்னு. அப்ப அந்த பாட்டை கேட்டோட அவர் வந்து அந்த கோஷ்டி அந்த குரூப்க்கு பிடிச்சிருக்கு, சோ அதனால எனக்கும் பிடிக்குது. இதுல என்ன பண்ணிடுறாங்க, சிடியை பர்ன் பண்ணி காடியில 30 நாளும் அந்த பாட்டை கேட்டுறாங்க. அப்ப என்ன ஆயிருது, வார்த்தைகள் பேச பேச மந்திரம் ஆகுதுன்னு சொல்றாங்களே. அப்ப இந்த பாடல்களை கேட்க மண்டியில் அதுதான் ரெஜிஸ்டர் ஆகும், அதுதான் நம்ம மண்டையில பிக்ஸ் ஆகும். அப்ப மத்த பாடல்கள் நல்ல பாடல்கள் வந்தா கூட இல்ல இதை தட்டுவோம் இதை கேட்போம். இப்ப கேக்குறதுல தப்பே இல்ல போன். ஆனா அடுத்த கேள்வி என்னன்னா, ஏன் மறுபடியும் கேக்குறீங்க, அந்த பாட்டுனால உங்களுக்கு என்ன பயன். ஆனா இப்பொழுது உள்ள காலகட்டத்துல வந்து இப்ப எனக்கு வந்து 50களில் வெளி வந்த பாடல்கள்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்ப வந்து யாருக்காச்சும் கேட்டேன்னு சொன்னா 80களில் அப்படின்னு சொல்லும் போது அதுவே பழைய பாடலாச்சு. அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு விறுவிறுப்பு அப்படின்றது கண்டிப்பா இருக்கணும், மெல்லிசை பாடல்களா இருந்தாலும் சரி ஏதாச்சும் ஒரு விறுவிறுப்பு கலந்து இருக்கணும். அதைத்தான் அவங்க பெரும்பாலும் வந்து இப்பொழுது மாணவர்கள் அதிகமாக விரும்புறாங்க. இந்த மாணவர்கள்ட போய் பழைய பாடல்கள் அப்படின்னு சொல்லி பாருங்களேன், நிச்சயமா முகம்லாம் அப்படியே சுழிச்சு நம்மள பாப்பாங்க, ஒரு மாதிரியா பாப்பாங்க. பின்தங்கிய மாணவர்களும் சரி இந்த இளைஞர்களும் சரி ரொம்ப அவசரம். அந்த ஒரு பாட்டை நானே வந்து ட்ரை பண்ணிருக்கேன், சில பின்தங்கிய மாணவர்கள் கவுன்சிலிங் வருவாங்கல்ல, நான் காடியில கூட்டிட்டு போகும்போது நான் பாட்டு தட்டுவேன், நான் பாட்டு தட்டி நான் வந்து ஒரு பழைய பாடலை போடுவேன், பழைய பாட போட ஐயோ அப்படின்னு நினைச்சு கொட்டும் போது நான் என்னமா சொல்லுவேன், பட்டு நாங்க வந்து நான் மாத்த மாட்டேன், நான் என்னமா சொல்லுவேன், இத முத இந்த வரிகளை கேளுங்க அப்படின்னு, பொறுமையா இருங்க அந்த வரிகளை கேளுங்க அப்படின்னு. அப்ப அவங்க கேட்டுட்டு சிரிப்பாங்க. அப்புறம் சில நேரங்களை கேட்டுட்டு, ஓ ஆமா பழைய பாடல்களை வந்து அந்த அந்த வரிகளை நம்ம பாத்துக்கிட்டே வந்தோம்னா அது பட்டுன நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு புத்திமதி சொல்ற மாதிரி இருக்கும், நம்மளுக்கே ஒரு விஷயம் வந்து ஆழமா நம்ம ஆன்மாவை தொடர மாதிரி இருக்கும். அப்ப இத வந்து யார் வந்து சொல்றது, அவனுக்கு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் பொறுத்துக்கோ, ஒரு 5 நிமிஷம் எனக்காக பொறுத்து இந்த பாட்டோட வரிகளை மட்டும் கேளு. அப்பதான் அவங்களுக்கு வந்து ஓ சரி ஓகே நல்லாதான் இருக்கு, அவங்க பாஷையில சொன்னா ஜோக்காதான் இருக்கு, ஓகே கேக்கலாம் ஓகே. அப்ப அடுத்த அதே மாதிரி அந்த பொறுமையை வந்து கடைபிடிக்கணும். அந்த பொறுமை இல்லைங்களே, அத வந்து யார் புகுத்தணும், அப்பா அம்மா தான் புகுத்தணும். இல்லங்க நான் சொல்லிட்டேன் அவன் அப்பயும் மாத்துறாங்க. இப்ப பெற்றோர்கள் என்னன்னா, எனக்கு பழைய பாட்டு தான் பிடிக்கும், ஆனா என் பிள்ளைங்களுக்கு வந்து கேட்க மாட்டாங்களே, அதனால தாங்க நானும் வந்து அவங்க கூட சேர்ந்து அந்த புது பாடல்கள் எல்லாம் கேக்குறது, இந்த மாதிரி விறுவிறுப்பான பாடல்கள் எல்லாம் கேக்குறது அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆனா இன்னொன்னு வந்து இந்த பெற்றோர்கள் யோசிக்க மாட்டாங்க, அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பாடல்களை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற போது அப்படின்னு ரொம்ப ரொம்ப சாதாரணமா இந்த விஷயத்த வந்து அவங்க நினைச்சிருக்காங்க. இந்த திரைப்படமோ திரைப்பாடல்களோ வந்து உண்மையிலே பின்தங்கியமான குறிப்பாக சொல்லணும் நிறைய தாக்கத்தை ஏற்படுத்துது. அதை பத்தி தான் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு, இந்த ஹிப்ஹாப் பாடல்கள் அதிக அளவில் வந்து கொண்டிருக்கின்றது. ஆக இந்த பாடல்களை கேட்கும் போதும் அந்த பாடல்களை வந்து அவங்க பார்க்கும் போதும் தொலைக்காட்சியில பார்க்கும் போதும் இந்த பின்தங்கிய மாணவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த நடை உடை பாவனை அவங்க என்ன செய்யறாங்க, எப்படி ஆடுறாங்க, எப்படி வந்து பெரிய பெரிய சிலுவார் எல்லாம் போட்டுக்கிறாங்க, சட்டை எல்லாம் எப்படி பெருசு பெருசா போட்டுக்கிறாங்க, சங்கிலி எல்லாம் பெருசு பெருசா போட்டுக்கிறாங்க இல்லையா, அதே போல அவங்களையும் தங்களை மாற்றிக்கிறாங்க, அவங்களுடைய தடை உடை பாவனைகளையும் மாற்றிக்கொள்றாங்க. அதே அதே மாதிரி காப்பி பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அப்புறம் வந்து இந்த ஒரு பாட்டு இருக்கு, காலமெல்லாம் காதல் வாழ்கன்னு, எனக்கு ஒரு உண்மை சம்பவம் அது. இந்த பாட்டு தினைக்கும் கேட்டுட்டு இருந்த ஒரு பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க காதலர் கூட. காலமெல்லாம் காதல் வாழ்கன்னு ஒரு பாட்டு காதல் கோட்டையில வரும். அப்ப இது வந்து யார குத்தம் சொல்றது, டைரக்டர் குத்தம் சொல்ல முடியாது, மியூசிக் டைரக்டர் குத்தம் சொல்றதா, இல்ல பாட்டை எழுதினவர் குத்தம் சொல்றதா, இல்ல சினிமாவை நம்ம குத்தம் சொல்றதா, முடியாது. அந்த கேர்ளோடைய வில் பவர் சொல்ல முடியாது, அந்த மனசு அந்த கட்டுப்பாடு, அதை நம்ம என்ன பண்ணோம், அதை மட்டும் பேசுவோம், சினிமா பத்தி எதுவும் பேச வேண்டாம். அந்த ஒவ்வொரு இளைஞர்களுடைய மனக்கட்டுப்பாடு எந்த அளவுக்கு வந்து அவங்களோட பலமா இருக்காங்க, அதை முத பெற்றோர்கள் ஆராயணும். பெற்றோர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, அந்த இளைஞரையும் சரி, இந்த நிகழ்ச்சியை கேட்டிருக்க யாரா இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு அவங்களோட வீல் பவர்னு சொல்லுவாங்களா அது இருக்குது. உள்ளூர் பாடல்கள்ல சில பாடல்கள்லாம் ரொம்ப ஹை பீட்டோட வரும், அதுவே நான் பாடுவேன். நானே கேட்டிருக்கேன்னு காஷ்மீர் ஸ்டோன் பாட், டாக்கீஸ் பாட்டு, இவங்க பாடல்கள்லாம் நான் கேட்பேன். இந்த பீட் எனக்கு பிடிக்குது, அதை நான் சொன்னால ஃப்ரீக்வன்சி நல்லா இருக்கு மியூசிக் கேட்கறதுக்கு. அந்த மியூசிக் கேட்க கேட்க கை ஆடுது, காலு தாளம் போடுது, இதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்குது. ஆனா அதுக்குன்னு நான் அந்த பாட்டுக்குள்ளேயே நான் இறங்கிட்டேனா இல்லையே, பிகாஸ் அந்த வரிகள் வந்து என்ன தாக்குனுச்சா, என் ஆன்மாவை தாக்குனுச்சா இல்லையே. ஆனா ஒரு இளையராஜாவோட தாய்ப்பாடல் கேட்டேனா அது எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன் அப்ப நான் ஃபீல் பண்றேன், எங்க அம்மா ஏதாச்சும் சிந்திக்கணும், எங்க அம்மாவை பத்தி சிந்திக்கணும். அப்ப பாருங்க, இந்த மாதிரி சினிமா படங்கள்ல வர திரைப்பட பாடல்கள் வந்து உண்மையிலே என்ன கேட்டீங்கன்னா ஒரு ஒரு வகையில வந்து தாக்கல ஏற்படுத்துது. இப்ப ரீசன்ட்லி ஒரு போன மாசம் போல இந்த புலி உருமுது புலி உருமுது பாட்டு வந்ததுங்களா, இப்ப என்ன கேட்டீங்கன்னா நான் பாசிட்டிவா பாப்பேன். நான் இப்ப புலி உருமுது புலி உருமுதுன்னா வேட்டை, இப்ப நான் ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும்னு நான் போறேன். சோ நான் இந்த பாட்டை நான் எடுத்துக்கலாமே. இப்ப படையப்பா பாட்டு வருது இல்ல, வெற்றி கொடிகள், அந்த மாதிரி நான் வந்து அதை எடுத்துக்கலாமே. ஓகே, புலி உருமுது நான் வந்து என்னால முடியும், நான் ஏதோ ஒரு போட்டிக்கு போறேன். ஆனா என்ன பண்ணிருக்காங்கன்னா, ரேடியோல அந்த பாட்டை போட்டு விட்டுட்டு ரெண்டு டீமா பிரிஞ்சு ஒரு சைட்ல ஒரு காடியில ஒரு அஞ்சு பேரு, அந்த சைட்ல ஒரு காடியில அஞ்சு பேரு, நடுவுல ரேடியோ வச்சு அந்த சீடியை போட்டு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க, ரெண்டு குரூப்பும். இது உண்மை சம்பவம் தெரியுங்களா, உண்மை சம்பவம். ஆனா இது நடந்தது வந்து பேரா மாநிலத்துல. இது இதை வந்து யார் பண்ணிருக்கா, அம்ப பயணங்க பண்ணிருக்காங்க. அப்ப இந்த பயணங்க யாரு, பின்தங்கிய மாணவர்கள். அப்ப நீங்க சொல்லுங்க, அந்த பாட்டை கேட்கும் போது அப்ப எந்த வகையில அவங்க தாக்கல் ஏற்படுத்தலன்னு சொல்றீங்க? அத நீங்க சொல்றத கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்கின்றது. ஒரு திரைப்படத்துல வந்து எப்படி எப்படி நடக்குதோ அது போலவே இப்பொழுது வந்து நடைபெறும் சம்பவங்கள் வந்து மனதை காயப்படுத்தக்கூடிய, மனதை வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு சம்பவமாகவே இருக்கின்றது. ஆனாலும் செல்வமலர், இப்பொழுது வந்து இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய கதாநாயகன் கதாநாயகிகள் அப்படின்னு சொல்லும் போது இந்த மாணவர்களுக்கு அவங்க வந்து இப்போ ஒரு ரோல் மாடல், முன் உதாரணமாக இருக்கின்றார்கள் இல்லையா? அது வந்து அந்த ஹீரோ ஹீரோயின் தான் அவங்களுடைய உலகம், அவங்க தான். ஆனா அந்த ஹீரோ ஹீரோயின் வந்து அவங்க நல்லா படம் செஞ்சுட்டு படத்தை வெளியிட்டு அவங்க பல கோடிகள் அவங்க சம்பாரிச்சுட்டு அவங்க அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்காங்க. ஆனா இவங்க அந்த ரெண்டு அவர் படத்தை பார்த்து முடிச்சிட்டு, சரி படம் தானே, அதுக்கு நம்ம 10 பவுன் கொடுத்துட்டோம் அப்படின்னு மறக்க மாட்டாங்க. வெளியே வந்துட்ட பிறகு அதே போலோ. ஓகே, அந்த அந்த படத்துல வந்து சூர்யா எப்படி வந்து தமன்னா கிட்ட லவ் சொல்லுவாரு, அதே மாதிரி நாளைக்கு நான் ஃபாலோ பண்ணணும். வேலண்டைன்ல ஜோதிகா வந்து என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க ஹீரோக்கு, ஓகே அதே மாதிரி நானும் செய்யணும். கேஆர்ல நீங்க நம்ப மாட்டீங்க, இடைநிலைப்பள்ளி ஸ்கூல்ல ரெண்டு கேஸ் தெரியுங்களா, காதல் வந்து ஏத்துக்கலையா, அது ஃபார்ம் 3 ஃபார்ம் 4 பையனுங்க தான், காதல் அவங்க காதல் பண்றாங்க, காதல் ஏத்துக்கலாம், மருந்து குடிச்சு செத்து போயிட்டாங்க. அப்ப இது ஐடியா யாரு குடுக்கறது, திரைப்படங்கள் தான். சரி, அப்ப நம்ம திரைப்படங்களை குத்தம் சொல்ல முடியுமா? நம்ம குத்தம் சொல்ல முடியாதுதான். ஏன் தெரியுங்களா, பட்டுன்னு இன்னொரு கேள்வி வரும், நாங்க படம் எடுக்கிறோம் நீங்க ஏன் பாக்குறீங்க? திரைப்படம் என்பது வந்து ஒரு பொழுதுபோக்கு அம்சம் அப்படின்றதே இப்ப வந்து பாக்குறது இல்ல யாருமே, அது வந்து ஒரு வாழ்க்கை, வாழ்க்கையில ஒரு பாதி அப்படின்ற மாதிரி திரைப்படம் இப்ப ஆயிருச்சு. பாக்குறது இல்ல, அதை வந்து உடனே அவங்களோட வாழ்க்கைக்கு கனெக்ட் பண்ணிருவாங்க. ஏன் தெரியுங்களா, பின்தங்கிய மாணவர்களுக்கு இடையில இப்ப வந்து 10-11 வயசுல காதல் வந்துருது. அப்ப இந்த காதல், நான் வந்து ஒரு 2-3 பிள்ளைங்கள்ட்ட கேட்டேன், காதல்னா முத எப்படி தெரியும், பிகாஸ் நாங்க ஸ்கூல் லீவ்ல ஒரு ப்ரோக்ராம் வச்சிருந்தப்ப நான் கேட்டேன், காதல் என்ற வார்த்தை எப்ப உங்களுக்கு தெரியும்ட்டு. சொல்றாங்க படம் தான். எல்லாருமே ஒத்துக்கிறாங்களா, படம் தான் கத்து கொடுக்குது இப்படிதான் காதல் பண்ணணும். 5 வழி டிக்கெட் கொடுத்து நம்ம படம் பார்த்துட்டோமே, வெளியே வந்தோட அதை மறந்துடணும், அதை அழிச்சிடணும். ஏன் தெரியுங்களா, நம்ம பணம் கொடுத்தோம், நம்ம பார்த்தோம், நம்ம சந்தோஷமா இருக்குமா, படம் நல்லா இருந்துச்சா, ஓகே பாராட்டிட்டு வந்துருங்க, நல்லா நடிச்சாங்க அப்படின்ட்டு பாராட்டிட்டு வந்துடணும். இப்ப எப்படின்னா, அவங்க எல்லாம் நடிகரே இல்ல, அவங்க எல்லாம் நம்ம வீட்டுல ஒரு ஆளு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க, நம்ம வீட்டுல ஒரு ஆளு. இப்ப பாருங்க, அப்ப இவங்களுடைய ரோல் மாடல் வந்து தவறான ரோல் மாடல் தெரியுங்களா, அவங்க படம் நடிக்கிறதுனால அவங்க ரோல் மாடல் ஆயிடுறாங்க, பிகாஸ் அவங்க ஹீரோவா நம்ம காமிக்கிறோமே. ஆனா இவங்க ஆக்சுவலி என்ன நினைக்கணும்னா, என் கண்ணுக்கு தெரியற ரோல் மாடல் யாரு, என்னால தொட முடிஞ்ச ரோல் மாடல் யாரு, என் பக்கத்துல நிக்க வைக்க முடியற ரோல் மாடல் யாரு, ஒண்ணு அப்பா, சரி அப்பா சரியில்லையா விடுங்க, அம்மா, அம்மா சரியில்லையா அப்படி விடுங்க, டீச்சர், டீச்சர் சரியில்லையா விடுங்க, அப்ப கடைசியில கூட்டாளி, கூட்டாளி, கூட்டாளி சரியில்லாத கூட்டாளி, அவன் தான் ரோல் மாடல். ஏன் சொல்லுங்க, அவரும் சொல்லுவாரு எங்க வீட்டுல அது பிரச்சனை தான், உங்க வீட்டுல அந்த பிரச்சனையா, சரி அப்ப ரெண்டு பேரும் ஒன்னாயிருவோம், அப்ப ரெண்டு பேரும் ஒன்னாயிரி கடைசியில அது வந்து கும்பலாயிருவாங்க, ஒரு கேங் ஆயிருவாங்க. அப்ப இங்க பாருங்க, அப்ப பின்தங்கிய மாணவர்கள் எப்படி உருவாகுறாங்க, இப்படிதான். சில நேரங்கள்ல நம்ம ஒன்னும் பேச முடியாத நடிகரை பத்தி நம்மளே அடிக்க வந்துருவாங்க. ஏன் ஓ நீ எப்படி அவனை பத்தி பேச முடியும், அதான் நான் கேப்பேன், நீங்க பாத்திருக்கீங்களா, பேசிருக்கீங்களா, அவரோட கேரக்டர் உங்களுக்கு தெரியுமா, எதுவுமே தெரியாது. ஆனா அவங்க தான் தெய்வம், அவங்க தான் அந்த மாதிரி இருக்க முடியாது. நானும் தான் பணம் பாக்குறேன், போ நீங்களும் தான் பணம் பாக்குறீங்க, நானும் தான் பாட்டு கேட்கறேன், நீங்களும் தான் பாட்டு கேட்கறீங்க, நானும் தான் மாடர்ன் பாட்டு கேட்கறேன், நீங்களும் தான் மாடர்ன் பாட்டு கேட்க, எனக்கும் தான் சில நடிகர்களுக்கு பிடிக்குது, எனக்கும் தான் சில நடிகைகளை போ, உங்களுக்கு தான் சில நடிகை. ஆனா ஏன் வந்து நம்ம பின்தங்கிய பின்தங்கியமானவன் நான் பின்தங்கி வரலையே ஏன்? ஆனா நானும் வந்து ஒரு எளிமையான குடும்பத்திலேருந்து வந்த பொண்ணு தான், நீங்களும் கொஞ்சம் கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்திருப்பீங்க. ஆனா ஏன் நம்மளுக்கு ஏன் அப்ப ஏன்னா நம்ம வந்து அந்த வாய்ப்பை எப்படி நம்ம வந்து பயன்படுத்தணும் நம்மளுக்கு தெரியுது. நம்ம ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டோம், சோ வாய்ப்பை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. ஆனா அது பின்தங்கிய மாணவர்களுக்கு தெரியல. சரி, உங்க காலம் என் காலம் பிரச்சனை இல்ல, கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. ஆனா இப்ப உள்ள பையன்களுக்கு நம்ம எல்லாம் வந்து பழைய காலம் சொல்லுவோம்ல, பழைய காலம். இப்ப அவங்களுக்கு வந்து தொலைக்காட்சிகள்ல அவ்வளவு படங்கள் வெளிவருது, ஒரு நாள்ல ஒரு ரெண்டு மூணு படம் ரிலீஸ் ஆகுற நிலைமை வந்துருச்சு. இப்ப இதுக்குன்னு மெனக்கட்டு இன்னைக்கு படம் ரிலீஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் டிக்கெட் வாங்கி பாக்குற பையனுங்க, அதுலயும் எங்களோட தலைப்படம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாவே இந்த முதல் திரைக்கே நான் போயிடணும், முதல் காட்சிக்கே போயிடணும் அப்படின்னு அடிச்சு பிடிச்சி டிக்கெட்டுகளை வாங்கிட்டு போறவங்களும் இருக்காங்க. அதுல வந்து யார் இருக்காங்க? நம்முடைய மாணவர்களும் இருக்காங்க, அதிகமா அவங்கதான் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இருக்காங்க, எல்லாம் முக்காவாசி பாருங்க பின்தங்கிய மாணவர்கள் தான். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த பின்தங்கிய மாணவர்களுக்கு தெரியுங்களா, அவங்களுக்கு என்னன்னா வேற எங்க அவங்க போவாங்க, வேற என்ன என்டர்டெயின்மெண்ட் அவங்களுக்கு இருக்கு? ஏன் சொன்னா மத்தவங்க அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணல பாருங்க, மத்தவங்க அவங்கள வந்து ஒரு ஒரு ஒரு சரியில்லாத பையனா வந்து அவங்கள சாப் பண்ணும் போது, இல்ல அந்த பொண்ணை வந்து இல்ல இது பொண்ணு சரியில்லை அப்படின்னு சாப் பண்ணும் போது, அப்ப என்ன பண்ணிடுறாங்க, ஓகே இல்ல எனக்கும் சமுதாயம் நான் டிவோர்ஸ் பண்ணிடுறேன். அப்படின்னா இப்ப நம்ம பிடிக்கலன்னா நம்ம டிவோர்ஸ் பண்றல, அந்த மாதிரி ஓகே எனக்கும் சமுதாயம் ஐ டிவோர்ஸ் த கம்யூனிட்டி, அந்த மாதிரி பின்தங்கிய மாணவர்கள் நினைக்கிறாங்க. அப்ப சமுதாயம் யாருமே ஒன்னும் கேட்க முடியாது. என்ன பண்ணிடுறாங்கன்னா, உங்களுக்கு என்ன பிடிக்கல, எனக்கு உங்களை பிடிக்கல, உங்களுக்கு என்ன பிடிக்கலையோ நான் அதெல்லாம் செய்வேன், படம் பிடிக்கல நான் போவேன், நான் கத்துவேன், பெரியவங்களா இருந்தா நான் வேணுமணிக்கே கத்துவேன், நான் வேணுமணிக்கே இதெல்லாம் செய்வேன். பிகாஸ் நீங்க என்ன இழிவா பாக்குறீங்களே, நீங்க என்ன வேற மாதிரி பாக்குறீங்களே, நீங்க எனக்கு சாப் பண்ணிட்டீங்களே, எனக்கு பேர் கொடுத்துட்டீங்களே, நான் சரியில்லாதவன், நான் வந்து இப்படிப்பட்டவன் அப்படின்னு நீங்க சாப் கொடுத்துட்டீங்க. அப்ப நான் என்ன பண்ண, நான் வேணுமணிக்கே செய்வேன். அப்போ இது ஒரு ரிபேலியஸ், இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ரிபேல். இப்ப நீங்க பாக்க படம் பாத்துட்டு உட்காந்து பாத்துக்கிட்டே இருப்பாங்க, அந்த படத்தை பாத்துக்கிட்டே இருப்பாங்க. வீட்டுல வந்து நீங்க சொல்லுவீங்க, என்ன யா படம் பாத்துட்டே இருக்க, சேனலை மாத்தினா அப்பயும் ஒரு காதல கேட்டுக்கே மாட்டாங்க. பட்டுன்னு என்ன பண்ணுவாங்க, நீங்க பாத்தீங்க உங்க படத்தை நீங்க பாத்தீங்க, எனக்கு பிடிச்ச படம் நான் பாக்குறேன் அப்படின்வாங்க. ஆஹா, இந்த பிரச்சனைக்கு தான் வந்து இப்ப ஒரு சில வீடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு கண்டிருப்பாங்க. என்ன அப்படின்னா, வரவேற்பறையில ஒரு பெரிய தொலைக்காட்சி இருக்கும், அது வந்து பெற்றோர்கள் பார்ப்பதற்கு. ஆக இன்னொன்னு வந்து இந்த மாணவர்களுடைய அறையில வந்து இன்னொரு தொலைக்காட்சி இருக்கும், அவங்களுக்கு பிடித்தமான படங்கள் வந்து அவங்க வந்து தனிமையா அமைதியா எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம வந்து அவங்க பார்ப்பதற்கு. ஆக செல்வமலர், இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பேசிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக பின்தங்கிய மாணவர்கள் என்று சொல்லும் போது இந்த திரைப்பட பாடல்களும் அவர்களுக்கு பெரிய விளைவுகளை பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன, எந்த வகையில் பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். அடுத்து ஒரு பாடலை கேட்டுவோம், பாடலுக்கு பிறகு மீண்டும் நாம சந்திப்போம். விளம்பர தகவலை உங்களுக்காக கொண்டு வரும் நிறுவனம் EWR, கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியம். கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியத்தின் செயல் திட்டங்களுக்கு ரிங்கிட் மலேசியா 2 மில்லியன் நிதி திரட்டும் திட்டம். கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியம் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு அடித்தளமிடும் பலதரப்பட்ட செயல் திட்டங்களை ஆண்டு முழுமைக்கும் செயல்படுத்தி வருகின்றது. ஆங்கில வளமை திட்டம், 21 நாள் ஆங்கில முகாம், தொழில் வழிகாட்டல் பட்டறைகள், தொழில் வழிகாட்டல் ஆலோசனை மையம், மீள் உருவாக்க திட்டம், இளையோர் மன்றம் போன்ற திட்டங்கள் இவற்றில் சில. ஆண்டு முழுமைக்கும் செயல்படுத்தப்படும் இத்திட்டங்களுக்கு பெருமளவிலான நிதி தேவைப்படுகின்றது. நம் சமூகத்தின் மேம்பாட்டிற்கு கல்வி மிக முக்கியமானது என்பதை கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியம் மிக தெளிவாக உணர்ந்துள்ளது. நமது அறியாமை இருளை அகற்றி காலங்காலமாய் நம் மீது சுமத்தப்பட்டிருக்கும் அவப்பெயரை கல்வி ஒன்றினால் மட்டுமே மாற்ற முடியும் என்பதை நாம் உணர்ந்துள்ளோம். வளர்ச்சியடைந்த ஒரு சமுதாயத்தை ஒன்றிணைப்பதே நமது குறிக்கோளாகும். கல்வி சார்ந்த, அறிவு சார்ந்த நடவடிக்கைகளில் நமது இளைய சமுதாயத்தை தொடர்ந்து ஈடுபட வைக்க வேண்டும் என்பதே நமது முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. சமூக நோய்களிலிருந்தும் வறுமையிலிருந்தும் விடுபட கல்வி ஒன்றினால் மட்டுமே வழி அமைத்து தர முடியும். பள்ளியிலிருந்து பாதியிலேயே படிப்பை நிறுத்தி வெளியேறும் மாணவர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு அவர்களுக்கான தரமான செயல் திட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அம்மாணவர்கள் வாழ்வில் பின்தங்கி விடாமல் இருப்பதற்கு திரட்டப்படும் இந்த நிதி பயன்படுத்தப்படும். இத்திட்டத்தை செயல்படுத்த தனியாக ஒரு செயற்குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த செயற்குழுவின் வழி நன்கொடை வழங்குபவர்கள் அடையாளம் காணப்பட்டு ஓராண்டு காலத்திற்கு முழுமையாக ஒவ்வொரு மாதமும் 100 ரிங்கிட்டை நன்கொடை வழங்குவதற்கு அவர்களை தயார்படுத்துகின்றோம். சமுதாயத்திற்கு தொண்டாற்ற வேண்டும் என்ற நல்ல மனமும் அர்ப்பணிப்பு உணர்வும் சமுதாய கடப்பாடும் கொண்ட அனைவரையும் இந்த திட்டத்தில் இணைந்து கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம். இத்திட்டம் ஆகஸ்ட் 2009 தொடங்கி ஆகஸ்ட் 2010 வரை வரையறுக்கப்பட்டுள்ளது. சமுதாயத்தின் நலன் கருதி முன்னெடுக்கப்படும் கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியத்தின் செயல் திட்டங்கள் வெற்றி பெற அனைவரது ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எதிர்பார்க்கின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு 03-26-93-46-71 அல்லது 03-26-93-46-72 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம். கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியத்தின் செயல் திட்டங்களுக்கு ரிங்கிட் மலேசியா 2 மில்லியன் நிதி திரட்டும் திட்டம். இந்த விளம்பர தகவலை உங்களுக்காக கொண்டு வந்த நிறுவனம் EWRF. அகநேர்களை, மக்கள் நடுவே நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். EWRF கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியம் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆக இன்றைக்கு வந்து திரைப்படங்கள், திரைப்பட பாடல்கள் வந்து அதிகமாக பின்தங்கிய மாணவர்களை வந்து எப்படி பாதிப்புக்குள்ளாக்கின்றது, இத்தகைய தாக்கத்தை வந்து ஏற்படுத்துகின்றது என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். சரிங்க செல்வம் மலர், தொலைக்காட்சி அப்படின்றது வந்து தேவையா அப்படின்ற ஒரு கேள்வியும் பொழுதுருக்கு. சிலி பொண்ணு என்ன கேட்டீங்கன்னா, தொலைக்காட்சி எல்லாம் தேவையே இல்லை. ஏன் சொல்லுங்க, அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு 6 மணிக்கு சாயந்தரம் போல பிள்ளைங்க வருவாங்க, அப்பா அம்மா வேலைக்கு முடிச்சிட்டு சாயந்தரமா எல்லாம் வருவாங்க, ஒரு மதிய இது இரவு உணவு உண்டுட்டு எல்லாமே உட்காந்துருப்பாங்க. ஹால்ல உட்காந்துட்டு எல்லாருமே நான் நினைக்கிற ஒரு 90 விழுக்காடு தமிழ் வீடுகள்ல இதுதான் நடக்குது. எல்லாருமே ஹால்ல உட்காந்து படம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகே, ஒற்றுமையா டிவி பார்ப்பாங்க, ஒரு நிகழ்ச்சியை பார்ப்பாங்க, 8-ல இருந்து 9 ஒரு அவர் போயிடும், அப்புறம் 9-ல இருந்து 10 இன்னொரு நிகழ்ச்சியை பார்ப்பாங்க, எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா எல்லாருமே கம்யூனிகேஷன் எங்க, டிவியும் அவங்களும் தான், டிவியும் அவங்களும் தான். அப்போ ஒரு 11:12 ஆனா எல்லாருக்கும் தூக்கம் வந்துடும். ஏன் தெரியுங்களா, படம் பார்த்தாச்சே, டயர்ட் ஆயிடுச்சே, சோ தூங்கணும் பாருங்க. டயர்டா வேலைக்கு போயிட்டு வந்திருக்காங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க, அப்புறம் அம்மா ரிமோட் கண்ட்ரோல் அடைப்பாங்க, எல்லாரும் போய் படுத்துருவாங்க. அப்ப வந்து தொலைக்காட்சி தேய்ச்சிருச்சு. தொலைக்காட்சி இப்ப வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேமிலி மெம்பர். ஒவ்வொரு தமிழ் வீட்டுலயும், ஒவ்வொரு இந்தியர்களுடைய வீட்டுலயும் தொலைக்காட்சி ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேமிலி மெம்பர். தொலைக்காட்சி உங்களின் குடும்ப உறுப்பினர், அவங்க வந்து ஒரு குடும்ப உறுப்பினர். சோ அங்க வந்து தொலைக்காட்சி தேய்ச்சிருச்சு, அப்ப நம்ம ஒரு வார்த்தை பேசுறது, ஒரு 2-3 வார்த்தை அந்த ராத்திரி தான் நம்ம கூடுறோம். பிகாஸ் எல்லாம் கலப்பு காலையில எல்லாம் அவங்களுடைய கடமைகள் பணிகள் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் வரோம், வந்துட்டு சாப்பிட்டு முடிஞ்சு உட்காந்து அப்பதான் நம்ம பேச்சு ஆரம்பிக்கணும். அதுதான் குடும்பத்தோட அஸ்திவாரமே. போச்சே, அதெல்லாம் போச்சே, ஒரு 90% போச்சே. இது வந்து எல்லா வீடுலயும் நடக்குது. எல்லா இந்தியர்களுடைய 90 விழுக்காடு வீடுகள்ல இதுதான் நடக்குது. என்ன கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னா, அந்த பையனுங்க இன்னும் கொஞ்சம் ஓகேயா இருக்காங்கன்னா வீட்டுக்குள்ள போயிட்டு டிவியாவது ஒன்னா உட்காந்து பாப்பானுங்க. இல்ல சில வீட்டுல பின்தங்கிய மாணவர்கள் வீட்டுல அறவே இருக்க மாட்டாங்க. சோ எல்லாம் டிவி அடைச்சு முடிஞ்சோட அவர் 2 மணிக்கு வருவாரு. ஹாய்யா, இங்க நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, எப்போ உங்க பையன் 10 மணிக்கு மேல வந்து வெளியே இருந்துட்டு வீட்டுக்கு வரலையோ, பையன் கெட்டு போயிட்டு இருக்கான்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து அறிகுறி இல்லையா, இதெல்லாம் அறிகுறி, உங்களுக்கு சிக்னல். எப்ப எப்போ உங்க பிள்ளை வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்குமா, ஸ்கூல் முடிஞ்சிட்டு நான் கம்ப்யூட்டர் கிளாஸ் போகணுமா, நான் இங்க போகணுமா, கூட்டாளி கூட குரூப் ஸ்டடி இருக்குமா, எப்ப எப்ப உங்க பொண்ணு அப்படி பேசுறாங்களோ அங்க ஏதோ ஒரு அறிகுறி பிள்ளை கெட்டு போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒன்னு நீங்க சொல்லலாம், இல்ல அப்படி இல்ல சில மலர், சில நேரங்கள்ல உண்மையிலே பிள்ளைங்க கிளாஸ்க்கு போறாங்க, நீங்க போய் ஒரு ஸ்பாட் செக் கொடுங்க. ஸ்பாட் செக்னு சொல்லும் போது அவங்க எக்ஸ்ட்ரா கிளாஸ் தானே சொன்னாங்க, நேரம் ஸ்கூல்ல போய் பாருங்க எக்ஸ்ட்ரா கிளாஸா இல்லையான்ட்டு பாத்துட்டு, அவங்க என்னம்மா திடீர்னு வந்திருக்கேன் சொன்னா, இல்ல காசு கொடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு 2 வழி கொடுத்துட்டு வாங்க, எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்கு நீ சாப்பிட்டு வாமான்ட்டு. அப்ப பிள்ளைக்கு தெரியக்கூடாது நீங்க வந்து உழவு பாக்குறீங்கன்ட்டு, அதுவும் சரியில்லை. அப்படி தெரிஞ்சிச்சு அப்ப இன்னும் எங்க அம்மா என்ன நம்பலாம், அவங்க கூட்டாளிங்க சொல்லுவாங்க உங்க அம்மா உங்களை நம்பலையல உன்ன, டக்குன்னு முடிஞ்சிருச்சு. அதை வச்சு ஒரு சண்டையை முட்டுறது, அப்ப சண்டையை முட்டி விட்டுட்டு பெளியாயிருவாங்க. சரி செல்வமல்ல, அடுத்து வந்து நம்முடைய பின்தங்கிய மாணவர்கள் ஒரு சில பேரை சந்திச்சோம். அவங்களுக்கு வந்து இப்ப உள்ள காலகட்டத்துல எந்த மாதிரியான பாடல்கள் வந்து ரொம்ப விரும்பி கேட்கறாங்க, ஏன் வந்து அந்த பாடல்கள் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருந்தோம். அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு நம்ம அடுத்து கேட்போம். வணக்கம், நீங்க ரொம்ப அதிகமா விரும்பி கேட்கும் பாடல் வந்து என்ன பாடல்? வணக்கம், ரொம்ப விரும்பி கேட்கறது வந்து வேட்டைக்காரன் படத்துல இருந்து நான் அடிச்சா தாங்க மாட்டேன் அந்த பாடல் நான் ரொம்ப கேட்பேன். சரி, நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 நாள் தூங்க மாட்டேன் அந்த பாட்டு தானே, ஏன் அந்த பாடல் வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? வீரம் வரும், சுறுசுறுப்பு கொடுக்கும். அது அந்த பாடலை கேட்டாலே உங்களுக்கு வந்து வீரம் வரும், ஒரு புத்துணர்ச்சி எல்லாம் வரும். சரி, இந்த 80ஆம் ஆண்டுகளில் வெளிவந்த பாடல்கள் எல்லாம் கேப்பீங்களா? அதெல்லாம் பிடிக்காது எனக்கு. சரி, சற்று முன் நாம் பேசியவர் வந்து சிவா, சிவாவுக்கு வந்து விறுவிறுப்பான பாட்டு தான் பிடிக்கும், 80ஆம் ஆண்டுகளில் வெளிவந்த பாடல்கள் எல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்து புவனேஸ்வரி இருக்காங்க. புவனேஸ்வரி வணக்கம், உங்களுக்கு எந்த மாதிரியான பாடல்கள் ரொம்ப பிடிக்கும்? வணக்கம். கண்டேன் கண்டேன் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும் யான்னு தெரியல. சரி, நடிகர்கள் வந்து யார் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? சிம்பு. சரி, சிம்பு அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப வித்தியாசமான ஒரு பதில கொடுத்திருக்கீங்க. ஏன் வந்து உங்களுக்கு சிம்புவை பிடிக்கும்? அவரோட படம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆமா, ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஏன் அப்படின்னா, சிம்பு தானே அதிகமா வந்து கை விரல் கை ஜாலங்களை வச்சு பாடல்களுக்கு வந்து அபிநயம் பிடிக்கிறவர். அதனால உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்க புவனேஸ்வரி, ரொம்ப நன்றி. சரி, அடுத்ததான் ஒருவரை சந்திக்க போகின்றோம். வணக்கம். சரி, நீங்க பேர் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டீங்க, இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு யாரு ரொம்ப பிடிக்கும், எந்த பாடலை வந்து நீங்க ரொம்ப விரும்பி கேட்பீங்க? ரொம்ப பிடித்தமானது வந்து வாமனன் படத்து வந்த ஊழ தெய்வதை பார்க்கும் நேரம் அந்த பாட்டு. அந்த பாட்டு கேட்டாதான் ராத்திரி தூக்கமும் வரும். அப்ப நிச்சயமா அந்த பாடல் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை தான் ஏற்படுத்திருக்கு. சரி, ரொம்ப நன்றி. அடுத்து செல்வ மலர். பெரும்பாலும் வந்து இந்த தாலாட்டு பாடலை கேட்டதான் தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருப்போம். அது வந்து அந்த காலம், ஆனா இப்ப வந்து அந்த காலம் இல்ல. அந்த காலம்லாம் மலையேறி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, இப்ப பாட்டு கேக்குறதுனால அது தவறே இல்ல. ஆனா என்னன்னா, அதுக்கு ஒரு அளவு இருக்குது. இப்ப நம்ம படம் பார்க்க வேணாம்னு சொல்லல, பாட்டை கேட்க வேணாம்னு சொல்லல. நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நீங்க வந்து தொலைக்காட்சியை வந்து உங்க குடும்ப உறுப்பினரா சேர்த்துக்காதீங்க. தொலைக்காட்சி ஒரு தொல்லைக்காட்சி. தொல்லைக்காட்சி அதை வந்து ஒரு குடும்ப உறுப்பினரா சேர்த்துக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி பாக்கணும், சந்தோஷமா இருக்கு இந்த ஒரு நிகழ்ச்சியை பாக்கணும்னா, அந்த ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடைச்சிருங்க டிவியை. ஏன்னா நீங்க உட்காரும் போதுதான் மறு நிகழ்ச்சி இதுவும் நல்லா இருக்குது அதை பார்ப்போம். இன்னொன்னு, பெற்றோர்கள் செய்கின்ற மிகப்பெரிய தவறு என்னன்னா, அவங்க அங்க தொலைக்காட்சி குறிப்பா சீரியல பாத்துக்கொண்டே பிள்ளைகள வந்து படிச்சியா படிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கறது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு வேதனை அளிக்கக்கூடிய ஒரு ஒன்று தான் சொல்லணும். ஆமா, அவங்க டிவி பாத்துட்டு இருப்பாங்க, அவங்க பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவாங்க படின்னு. ஏன் சொன்னா அங்க சீரியல் அந்த எபிசோட் போச்சுன்னா அவங்களுக்கு மண்டை வெடிச்சிருமே. அப்ப என்ன ஆயிரம் பக்கத்து வீட்டுக்கு வேற கேட்பாங்க, பாத்தீங்களா அந்த சீனை, நான் மறந்துட்டேன் அந்த எபிசோட பாக்கன்ட்டு. அப்ப பாருங்க, அவங்களுக்கு உயிர் போற விஷயம் தெரியுங்களா, அந்த சீரியல் காட்சியில வந்து ஏதோ ஒரு கொலப்படி நடக்க போது, ஏதோ ஒரு மரணம் நடக்க போதுன்னா இவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க, ஹேங்கர்சீஃப கையில வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. ஆனா அங்க பிள்ளை வந்து ஃபெயில் பண்ணிட்டு வர அப்ப அழுவ மாட்டாங்க, அதே அழுக வந்து வராது தெரியுங்களா. அப்ப பெற்றோர்கள் என்ன நினைக்கணும்னா, அவங்க முக்கியமா ஆயிட்டாங்களா, அவங்களுக்கு சீரியல்ல நடிக்கிற கேரக்டர்ஸ் உங்களுக்கு முக்கியமா? இப்ப அவங்களும் குடும்ப உறுப்பினர்கள். அவங்களும் குடும்ப உறுப்பினர்கள், ரைட், கரெக்டா சொன்னீங்க பொன் கோகிலம். அப்ப அவங்களையும் குடும்ப உறுப்பினர்களா சேர்த்துட்டு அவங்களுடைய குடும்ப விஷயத்துல நம்ம ஆர்வம் காமிக்கிறோம். 8 மணி ஆயிட்டா டாங்குன்னு அந்த குடும்பத்துல என்ன நடக்குது, உட்காரணும், ரிமோட் கண்ட்ரோல் தட்டுவோம். ஆஹா, இப்ப அது கூட இல்ல, நான் பார்த்து வியந்த ஒரு விஷயத்த வந்து ஒரு சம்பவத்தை உங்கள்ட்ட சொல்றேன். என்ன சொல்லுமல, நம்ம நேரில் கூட கண்டிப்பா பகிர்ந்து கொள்ளணும். என்ன அப்படின்னு, அந்த வேலை முடிந்து தாமதமா வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, அந்த நேரத்துல வந்து அந்த சீரியலை வந்து அவங்களால பார்க்க முடியல. உடனடியாக வீட்டுல இருக்கக்கூடிய கணினியிலயோ அல்லது வந்து மடிக்கணினி லேப்டாப்லயோ வந்து உடனே அவங்க இணையதளத்தின் மூலம் என்ன நாடகம், அதனுடைய தலைப்பு, அப்புறம் எத்தனாவது எபிசோட், எத்தனாவது தொடர் அப்படின்றதையும் குறிப்பிட்டு அங்க என்ன நடக்குது அப்படின்றத வந்து அவங்க பாத்துக்கிறாங்க. ஆக எவ்வளவு இன்னும் விரைவா, இன்னும் முன்னோக்கி இந்த நாகரிக வளர்ச்சிக்கு ஏற்றவாறு இப்பொழுது நம்முடைய அந்த பெற்றோர்கள் குறிப்பாக இருக்கின்றார்கள். இதுவரை நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்களா, அப்போ அதை வர செலவங்க போய் பண்ணுவாங்க. இல்ல, இன்னொன்னு என்னன்னா, பொன் கோகிலும், இதை விட முடியாதனால பல கல்யாணத்துக்கு போக மாட்டாங்க. குடும்பத்துடைய உற்றார் உறவினர், அதாவது உறவினர்களோட திருமணம் ஏதோ வரும்போது, இந்த ஐயோ 7 மணிக்கு முடியாதுங்களே, பரவாயில்ல டின்னருக்கு போய்க்குவோம். என்ன இது, எனக்கே புரியல. அதான் நான் சொல்றேன், அவங்களுடைய குடும்பத்துல என்னென்ன பிரச்சனை நடக்குது, அவங்களுடைய குடும்பத்துல என்ன நல்ல விஷயம் நடக்குது, இவங்க அதை உட்காந்து சிரிச்சுக்கிட்டு கை தட்டி அழுதுகிட்டு பாத்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க பின்னாடி என்ன கதை நடந்துட்டு இருக்கு, அவங்க பிள்ளைங்க என்ன பின்தங்கிய மாணவர்களா ஆகிட்டு இருக்காங்களே, அதை வந்து அவங்க பாக்கல. அப்புறம் 17-18 வயசு ஆன பிறகு அவன் ஃபெயில் பண்ணிட்டு, இல்லாட்டி ஒரு கேஸ்ல மாட்டிட்டு லோக்கா போயிட்டு, இல்லாட்டி ஸ்கூலுக்கு போகாம பொந்திங் பண்ணி ஸ்கூல்ல கேஸ் ஆகும்போது அப்ப நம்ம கிட்ட கூட்டிட்டு வருவாங்க. என்னங்க பண்றது, பிள்ளை கெட்டு போயிட்டாங்க, என்னங்க செய்யறது. மொத நம்ம நம்மளை மொத சரிப்படுத்தணும். பெற்றோர்கள்ட்ட நான் அதான் சொல்லுவேன், நீங்க மொத உங்களை சரிப்படுத்துதுங்க. நம்மனால தொலைக்காட்சி இல்லாம நம்ம வாழ முடியாதா, அதை மொத நீங்க மாத்துங்க. உள்ள சினிமா படங்கள்லாம் பாத்தீங்கன்னா, சில படங்கள்ல ஆபாச காட்சிகள் ரொம்ப வருது, அதை சென்சர் பண்றது கூட அவ்வளவா இருக்க மாட்டுது. ஏன் தெரியுங்களா, இப்ப எல்லாம் ஓப்பன் மைண்டடா ஆகுறாங்க, கேட்டா இன்டர்நெட் போனாதான் எல்லாம் பாக்கலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு. அப்ப பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, அங்க உட்காந்துகிட்டு அந்த படத்தை உட்காந்து பிள்ளைங்க கூட பாக்கலாமா, ஒரு 7 வயசு 8 வயசு பிள்ளை அதுக்கு என்ன தெரிய போகுது, 6 வயசு பிள்ளை அந்த பொண்ணுக்கு என்ன தெரிய போகுது, 5 வயசு 4 வயசு இதெல்லாம் ரெஜிஸ்டர் ஆகும் தெரியுங்களா. நம்ம வந்து இன்னைக்குள்ள நிகழ்ச்சியில கோகிலம், நம்ம வந்து இதெல்லாம் தவறு, இப்படி எல்லாம் கேட்க கூடாது, இப்படி பேசுறாங்க, படத்தை பத்தி சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்ம யாரையும் வந்து தாக்கி நம்ம இதை பேசல. நம்ம எதுக்கு இதை சொல்றோம்னா, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, நம்ம இதுக்கு ஏன் ஒளிவு, ஏன் நம்ம எல்லாம் கண்ணாம்பூச்சி விளையாண்டுட்டு இருக்கணும், நம்ம தொலைக்காட்சிய ஒரு குடும்ப உறுப்பினரா சேர்த்துட்டோம், அதுதான் வந்து இப்ப தவறு, அதை இப்ப நம்ம மாத்தி ஆகணும். திரும்பி திரும்பி இல்ல அப்படி நியாயப்படுத்த வேணாம், அது கெடுத்துருச்சு. இப்ப நம்ம பிள்ளைங்களை வந்து பின்தங்கிய மாணவர்களா ஆகிறதுக்கு அது ஒரு மூல காரணம், அது ஒரு காரணம் கூட, அது ஒரு மூல காரணம் என்ன கேட்டீங்கன்னா. ஆக இந்த மூல காரணம் உங்களுடைய வீட்டில் வந்து ரொம்ப அதிகப்படியா இருக்கின்றது. நீங்களும் இந்த பிரச்சனைக்கு வந்து நிச்சயமா தீர்வு காணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னா தாராளமாக நீங்க EWRF தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 1800838973 என்ற எண்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இப்ப நம்ம வந்து தஞ்சோங் மோட்டர்னு ஒரு ஒரு கம்பெனி இருக்காங்க, சோ நம்ம தொடர்பு கொண்டோம். சோ அங்க வந்து ஒரு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. இது வேலை வாய்ப்புகள் நான் சொல்லும் போது இந்த திறன் பயிற்சி கல்லூரிகள்ல நம்ம மாணவர்களை சேர்த்து விட்டோம்ல, நம்ம கொலஸ்லாங்கூர்ல ஒரு 66 மாணவர்கள் படிக்கிறாங்க, அங்க மிளாக்கல ஒரு 20 மாணவர்கள் படிக்கிறாங்க, ஒரு ஏறக்குறைய ஒரு 100 மாணவர்கள் கிட்ட இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னும் வெளியாகி படிச்சு முடிச்சு வரல. நம்மளும் வாரம் வாரம் அவங்கள்ட்ட போயிட்டு பேச்சு அவங்களை வாரம் வாரம் போய் பாத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க. சோ இப்ப நம்மளுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு. இந்த வேலையில வந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற நேர்கள், உங்க வீட்டுல வந்து எஸ்பிஐ முடிச்ச மாணவர்கள், எஸ்பிஐ முடித்த மாணவர்கள் அவங்க வந்து தேர்ச்சி பெறல, ஆனா வந்து ஏதோ ஒரு வேலை செய்யணும்னு அவங்களுக்குன்னு ஒரு இல்லைங்க ஏதாவது சேர்த்து விடுங்க, ஏதாவது சேர்த்து விடுங்கன்னா இது வந்து அப்படிப்பட்ட விஷயம் இல்லை. ஏன் சொன்னா இவங்களுக்கு வந்து பின்தங்கி மாணவர்களா இருந்து இவங்களுடைய சில போக்குகள் சரியில்லாம இருந்ததுன்னா நம்ம வேலையில சேர்த்து விட்டோம், அங்க போய் அதே மாறாம அதே தான் அவங்க செய்ய போறாங்க. அப்ப வேலைக்கு போக மாட்டாங்க ஒழுங்கா. அப்ப இது வந்து என்ன ஆகும், அப்ப அவங்களுக்கும் வந்து கெட்ட பேரு, எங்களுக்கும் அதே சமயத்துல பெற்றோர்களுக்கும் அது ஒரு கெட்ட பேரு. சோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கேட்டகரியில இருக்கிற மாணவர்களை வந்து நீங்க எங்க கல்வி சமூக நல ஆய்வாரத்தை கூட்டிட்டு வரலாம். அப்ப நம்ம முதல் அவங்களை சரிப்படுத்திட்டு ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஒரு ட்ரையல் பீரியட் மாதிரி நம்ம முதல் அவங்களை சரிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த வேலைகள்ல நம்ம போடலாம். இதை தவிர்த்து வந்து எஸ்பிஎம் முடிச்ச மாணவர்கள் அவங்களுக்கு உண்மையிலேயே குடும்ப சூழ்நிலை பிரச்சனையா இருக்கு, அவங்க படிக்க அனுப்ப முடியல, ஆனா அவங்க வந்து வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க, ஏதாவது வாழ்க்கையில முன்னேறணும்னு ஆசைப்படுறாங்க, ஆட்டோமோட்டிவும் சரி ஆட்டோமொபைல் ஏதோ இது வந்து தஞ்சோங் மோட்டோர் சொல்லும் போது இது வந்து இந்த ரிப்பேரிங் இந்த மெக்கட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் ஒயரிங் இந்த மாதிரி சர்டிபிகேட் வச்சிருக்கிறவங்களாம் தாராளமா எங்களை தொடர்பு கொள்ளலாம். வேலை வாய்ப்பு இருக்குது, நாங்க வந்து நேர்காணல் நடத்த போறோம். ஆனா எப்ப எக்ஸாக்ட்லி என்னால வந்து இப்போதைக்கு என்னால சொல்ல முடியல, ஆனா இதை பத்தியான தகவல் வேணும்னா நீங்க எங்களை உடனே தொடர்பு கொள்ளுங்க, அப்பனா நாங்க வந்து உங்க பேரை குறிச்சு வச்சுக்கோ, எப்ப வந்து அந்த வேலை வாய்ப்பு இருக்கும்போது நான் உங்களை வந்து அனுப்பி வைப்போம் தஞ்சோங் மோட்டோருக்கு. சோ நீங்க தாராளமா எங்களை தொடர்பு கொள்ளலாம். அதே சமயத்துல வந்து லெவல் ஒன் லெவல் டூ திறன் பயிற்சின்னு சொல்லும்போது நான் எப்போதும் ரேடியோல சொல்ல திறன் பயிற்சியில லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ லெவல் ஃபோர் வரைக்கும் இருக்கு. லெவல் ஒன் வந்து 6 மாசம், லெவல் டூ வந்து என்னது 6 மந்த்ஸ், மொத்தம் வந்து 1 வருஷம். லெவல் ஒன் லெவல் டூ திறன் பயிற்சி கல்லூரிகள்ல பல பிள்ளைங்க வந்து படிக்கலாம். இதற்காக தான் நாங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருந்தோம், அந்த எஸ்பிஎம்ல தேர்ச்சி பெறாத மாணவர்கள் இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணலான்ட்டு. அந்த மாணவர்களும் வந்து லெவல் ஒன் லெவல் டூ முடிச்சுட்டு அக்கா எங்க வேலைக்கு போனோம் தெரியல, லெவல் ஒன் முடிச்சுட்டு நாங்க என்ன செய்யணும்னு எங்களுக்கே தெரியல, லெவல் ஒன் முடிச்சுட்டு ஆட்டோமோட்டிக் முடிச்சோம், வீட்டுலதான் சும்மா இருக்கோம், வேலை தேடி பார்த்துட்டோம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. இந்த வேலை வாய்ப்பை நம்ம வந்து விடக்கூடாது. அவர் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அந்த வேலையை எடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம மாணவர்கள் வந்து நம்ம பின்தங்கிய மாணவர்கள் வந்து ஒரு தொழில இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கட்டுலுங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்டுலுங்க வந்துடும். காலையில எந்திரிச்சு வேலைக்கு போனோம், அந்த காசு அந்த பணத்துக்காக அவங்க சம்பாரிச்சு அந்த ஒரு மாசம் கஷ்டப்பட்டு அவங்க சம்பாரிச்சு உழைச்சு அந்த காசு எடுத்து அவங்க குடும்பத்தை நல்ல வழியில அவங்க கொண்டு போகலாம். இதுதான் எங்களுடைய விருப்பமும் கூட. சோ இதுக்கு இடையில வந்து நேயர்கள் வந்து ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குதோ, இல்லாட்டி நான் தொண்டூலியர்களா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லாட்டி எங்களுக்கு வந்து பண உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. 1-800-88-3973 என்ற எண்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம். அலுவலக நேரத்தில் மட்டுமே, 8:30 நீங்க ஒரு 7 மணி இரவு 7 மணி வரைக்கும் நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்க இருப்போம் ஆபீஸ்ல. அகநிலையில் உங்களுக்கு மேல் விவரங்கள் ஆலோசனைகள் ஏதாவது வேண்டும் என்றால் தாராளமாக நீங்கள் அழைக்கலாம். அலுவலக நேரத்தில் மட்டுமே இந்த அளவில் நம்முடைய மக்கள் நடுவே நிகழ்ச்சியும் ஒரு நிறைவை காணுகின்றது. ஆக சிலமலர் உங்களுக்கும் இந்த வேளையில் நம்முடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அளவில் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் பொன்கோகிலம். அடுத்த வாரம் புதன்கிழமை 2:10-15 மக்கள் நடுவே நிகழ்ச்சியை நாம் சந்திப்போம். இடம்பெற்ற நிகழ்ச்சி EWRF கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியம் வழங்கிய மக்கள் நடுவே. இன்னும் சில வினாடுகளில் 11:00 மணிக்கான செய்தி தொகுப்பினை கேட்கலாம்.